இருந்த கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்தாய் கரிசு காட்டு பூவே. வானவில்லை போல எல்லாம் வரும் பூவே பூவே பூவே வா. ஆகிரு கோடி சூரியன் போல மலர்ந்த காதல் பூவே. நானாக நான் இல்லையே, நீயாக நானாகிறேன். நீராக நீ ஊற்றினால் வேறாக நானாகிறேன். கொடியாக நானாகிறேன், கிளையாய் நீ ஊன்றே. செடியாக நானாகிறேன், நிலமாய் நீ தாங்கே. வானத்து நிலவே வாசனை மலர்கள் உனக்கென விரித்தேன் பரிசு காட்டு பூவே. ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைகள் கோடி மனதில் வளர்த்த கரிசு காட்டு பூவே. நான் கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன். என்னை நீ சேராமலே என்னோடு நீ வாழ்கிறாய். என் மூச்சில் எப்பொழுதுமே உன் காற்றை வாங்கினேன். உன் காட்சி எப்பொழுதுமே என் கண்ணால் பார்க்கிறேன். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருப்பதுனாலே இனி என்ன வேண்டும் பரிசு காட்டு பூவே. ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைக்கு கோடி மனதினில் வளர்த்தாய் கரிசு காட்டு பூவே. வானவில்லை போல வானவில்லை போல நீ பார்க்கும் இடம் எல்லாம் வரும் பூவே பூவே பூவே வா. ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்தாய் கரிசு காட்டு பூவே.